மனதில் சிறந்த மனிதர்களை கொண்டு போய் வைக்கணும். ஏன்னா அவங்க தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க, நம்மளை மாற்றுவாங்க. ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். அமெரிக்காவில் என்ன பண்ணாங்க, ஒரு தடவை சிம்பன்சி, ஒரு மனித குரங்கு, அதை ட்ரெயின் பண்ணுவாங்க விதவிதமாக. ஒரு சிம்பன்சி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஜூவிலேருந்து இன்னொரு ஜூவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு ஃப்ளைட்டில் ஏற்றி ரெண்டு பக்கம் ரெண்டு செக்யூரிட்டி போட்டு எல்லாம் அதை அனுப்பிச்சி வச்சாங்க. ஒரு சின்ன பிளேனில் அனுப்பிச்சி வச்சாங்க. இது நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். சிம்பன்சி வந்து எப்படின்னு கேட்டால் 94% கிட்டத்தட்ட மனுஷன் செய்யறது அப்படியே செய்யும். நமக்கும் அதுக்கு அந்த டிஎன்ஏ கொஞ்சம் சின்ன வித்தியாசம் அவ்வளவுதான். அதாவது 29 ஜீன் தான் வித்தியாசம், நமக்கு அதுக்கும் 29 ஜீன் தான் வித்தியாசம். அதனால தான் மனுஷன் வந்து டெவலப்டு ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கான். இல்லைன்னா நம்மளும் அப்படி குரங்கு மாதிரி நின்றுக்க வேண்டியது தான். ஒரு 29 ஜீன் எக்ஸ்ட்ராவாக டெவலப் ஆயிடுச்சு மனுஷனுக்கு, அதுலேருந்து மாறி வந்துருச்சு. அதனால நம்ம தப்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட மனுஷன் பண்ணுற மாதிரியே எல்லாம் பண்ணும். அது அது என்ன பண்ண, ஹோட்டல் எல்லாம் வச்சுருப்போம் அமெரிக்காவில். அது ஹோட்டலில் வந்து பேரர் வேலை பார்க்கும். இப்போ நீங்கள் சாப்பிடணும்னா மெனு கார்டை கொடுத்து இப்படி காமிச்சிங்கன்னு வச்சுங்க, 7வது நம்பர் அப்படின்னு இப்படி காமிச்சிங்கன்னா அதை கொண்டாந்து கொடுத்துரும், அந்த அந்த சாப்பாடை கொண்டாந்து கொடுத்துரும். இன்னொரு சௌரியம், டிப்ஸு கேட்காது, பேரர் மாதிரி காசெல்லாம் சில்லற கேட்காது. அவ்வளவு அழகாக ட்ரெயின் பண்ணலாம் அந்த சிம்பன்சியை. அதை ஒரு ஃப்ளைட்டில் ஏற்றி இன்னொரு ஜூவுக்கு அனுப்புகிறான். அந்த பிளேன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆனால் என்ன கொடுமைன்னு கேட்டால், அது ஒன்று மட்டும் தப்பிச்சிருச்சு, மற்றவெல்லாம் செத்து போயிட்டான். பைலட் அவன் செத்து போயிட்டான், அது தப்பிச்சிருச்சு. அதை வச்சு என்கொயரி பண்ணுறான் ஒரு ஆஃபீஸர். அதை உட்காத்தி வச்சுக்கிட்டு என்கொயரி பண்ணிட்டு இருந்தான், எத்தனை மணிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டான். அது வெடுக்கு நம்ம வாட்சை பிடுங்கி டைம் செட் பண்ணி திருப்பி கொடுத்தது. உடனே அவன் கேட்டான், ஓ காலையில் 7:10 ஆக்சிடென்ட் ஆச்சா அப்படின்னா. உடனே அது அப்படின்னு நான் சொல்கிறப்ப அது சொல்கிற மாதிரியே இருக்குல்ல, எனக்கு தெரியும் நீங்கள் எதுக்கு சந்தோஷப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். ரைட், 7:10 ஆக்சிடென்ட் ஆச்சா. அடுத்த கேள்வி கேட்டான், ஆக்சிடென்ட் ஆற போது உனக்கு ரெண்டு செக்யூரிட்டி போட்டிருந்தமே கூட வந்தாங்களே, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டான். அது தூங்குறாங்க அப்படின்னு ஜாட சொல்லிச்சு. நீங்க கேட்டிருப்பீங்க கண்டிப்பா, அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். அப்படி ரெண்டு தூங்குறாங்க அப்படின்னு. ஓ அடுத்த கேள்வி கேட்டா, ரைட், அந்த பைலட் ஓட்டிட்டு போனானே பைலட் என்ன பண்றான் அப்படி, என்ன பண்ணான், தண்ணி போட்டான். தண்ணி போட்டான்னா பைலட், ஓ சரி அதெல்லாம் விடு, நீ என்ன பண்ண அப்படின்னா, அது சொல்லிச்சு நான் தான் ஓட்டினேங்க. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், இந்த பிளேன் ஆக்சிடென்ட் ஆனால் ஏதாவது ஆச்சரியம் இருக்கா? ஏன் சார், ஒரு குரங்கு ஓட்டின பிளேன் எப்படி சார் உருப்பிடும்? மனுஷன் ஓட்டினான்னா உருப்பிடும், ஒரு குரங்கு ஓட்டின பிளேன் எப்படி உருப்பிடும்? நான் சொல்ல வந்த செய்தி இவ்வளவுதான், நம்முடைய மனம் ஒரு குரங்கு. இது வாழ்க்கை என்ற விமானத்தை மனம் என்ற குரங்கு ஓட்டாம புத்திங்கிற பைலட் ஓட்டினாதான் ஆபத்து இல்லாமல் நம்மால் ஓட்ட முடியுமே ஒழிய, மனம் என்ற குரங்கு ஓட்டினா நம்ம விபத்துக்கு உள்ளாவது தவிர்க்க முடியாது. ஸோ டேக் இட் ஃப்ரம் மீ, மைண்டு உங்களுடைய சர்வெண்டா இருக்கணும். எது, நம்முடைய மனம் நம்மளுடைய வேலைக்காரனா இருக்கணும். சர்வன்ட், மனம் நமக்கு வேலைக்காரன். மனம் நமக்கு ஒருபோதும் எஜமானனா இருக்கக்கூடாது. இன்னைக்கு சொல்லட்டுமா, உங்களுக்கு இப்ப புரியாது, ஆனா பின்னாடி வளரும் போது புரியும். இந்த சொசைட்டில இருக்கிற எல்லா சண்டைகளுக்கும் சச்சரவுகளுக்கும் ரிலிஜன், ஜாதி, விதவிதமான பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? மனம் எஜமானனாகி விட்டது, அறிவு வேலைக்காரனாகி விட்டது. எவனுக்கு அறிவு எஜமானனாகிறதோ, மனம் வேலைக்காரனாகிறதோ, அவன் இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாத தெளிவான உயர்ந்த வாழ்க்கை வாழ முடியும். உங்க மனசை உங்க வேலைக்காரனாகணும், அவருடைய சர்வன்ட். இப்ப இந்த மனம்ங்கிற குரங்குக்கு நீங்க ப்ராமினன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அது எங்கேயோ போயிடும். அது சொல்றபடி எல்லாத்தையும் நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா அதுக்கு முடிவு கிடையாது.